ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ சிவதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகவதே வாட்சகாராஜ மகாதேசிகாய நமஹ சிவதே பகடபூஷண மகாகுரவே நமஹ ஸ்ரீ தரங்க மகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நம ஸ்ரீ அலன்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச பரபிரம்மணே நம ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகுதி ஸ்ரீருந்து தூப்புழு திருவேங்கடமுடையான் பாரந்த சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு சிவதே நிகமாந்த மகாதேசிகாய மகா ஆஸ்திரிகாலுக்கு அனைத்து விதமான நமஸ்காரங்கள். இந்த தயாசதகம் என்ற ஒரு அத்தியுதமான கிரந்தத்தை நாம் அந்த தயாதேவியின் அனுகிரகத்தாலேயும் சுவாமி தேசிகனுடைய திவ்ய கடாட்சத்தினாலேயும் அனுபவிக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கோம். இதுகாரம் 50 ஸ்லோகங்கள் நமக்கு பிராப்தமாயிருக்கு அவருடைய அனுகிரகத்தாலே. இந்த 50வது ஸ்லோகத்திலே இந்த தயாதேவியானவள் இந்த யார் விஷயத்திலே சதாச்சாரிய ரூபத்தை அவள் எடுத்துண்டு அவளுடைய திரு கடைக்கண் பார்வை வைக்கிறாளோ அவ வந்து சத்திரபந்துவை போலே கொடிய பாபிஷ்டனாக இருந்தாலும் வெகு சீக்கிரத்திலே இந்த சீனிவாசனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரபூதர்களாகிறார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். ஏன்னா ஒரு குழந்தைக்கு அசாமர்த்தியம் ஜாஸ்தி, சாமர்த்தியம் இல்லாத குழந்தையா இருந்தா எப்படி அந்த குழந்தையினிடத்திலே அதனுடைய ஜனன மாதாவிற்கு வாத்சல்யாதிகள் ஜாஸ்தி இருக்குமோ அதை போல இந்த தயாதேவியானவள் அந்த மாதிரி பாபம் பண்ணுவாளுக்கும் அவளிடத்திலே ரொம்ப பிரீத்தி வச்சு அவளிடத்திலே சீனிவாசன் வெகு விரைவிலே அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு விஷயத்தை அந்த தேவி பண்றாள் என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்தாக அந்த ஸ்லோகத்திலே அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் 51வது ஸ்லோகம். அதில் அற்புதமா சாய்கிறார் சுவாமி தேசிகன். அதிக்கிணோபி ஜந்துரதிகம்யதயபவதி அசிதில தர்மசேது பவதி ருச்சிராமச்சிராத் அமிதமோன்மிஜாலமதிலம்பபவாம் சுருதிம் பவதி பிருஷாச்சலே ஷபத பத்தன நித்யதனி அப்படின்னு 51வது ஸ்லோகம். அதிக்ரணோபி ஜந்துன்னு ஒரு பதம் போட்டிருக்க, அர்த்தம் என்னன்னா ரொம்பவே அக்கிஞ்சனான ஒரு ஜந்து. அக்கிஞ்சனான்னு எதுவும் தெரியாதவர், இடக்கை வளைக்கை தெரியாத ஆட்சியர் அப்படின்னு சாதாரணமா சொல்லிக்கலாம் நம்ம. ஆனா ஒண்ணுமே தெரியாது, யாரை சேவிக்கணும் யாரை சேவிக்க கூடாது, என்ன உபாயம் எந்த உபாயத்துக்கு நம்ம போகக்கூடாது, இப்படிலாம் ஒண்ணுமே தெரியாததான ஒரு ஜந்து. அதிகம்பிய தய பவதின்னு போட்டிருக்க, அதாவது எப்படின்னா இந்த தயாதேவி இருக்காளே மிகவும் ரொம்ப அகிஞ்சனான ஜந்து, ஒண்ணுமே அறியாத ஒரு ஜந்து கூட ஒரு திடமானதொரு தர்மசேது ஆகிய பகவான். தர்மசேது அப்படின்னா எந்த ரீதியிலே நாம் எம்பெருமானை அடைந்தால் அந்த எம்பெருமான் நமக்கெல்லாம் வழிகாட்டியாயிருப்பான். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மேலே சாதிச்ச மாதிரி பிராபிய பிராபகங்கள், அதாவது அடையும் வழியாகவும் அடையும் பொருளாகவும் அவனே தர்மிஷ்டனா இருக்கான். ஒரு மிகவும் தாழ்ந்த ஒரு ஜந்து கூட இந்த திடமானதொரு மகா சேதுவான பகவானை அடைவதற்கு இந்த தயாதேவியானவர் ஒரு அழகான மார்க்கம், ஒரு வழியாக அந்த வழியை தேடி இந்த ஜந்து உன்னை அடையிறது. அது அடைந்து அதிவேகமாக பசி தாகம் இதெல்லாம் சம்சாரத்தில் வந்து சகஜமான விஷயங்கள். அந்த அபரிமிதமான அலைகளின் கூட்டங்களாலே, அதாவது சம்சார சாகரத்தில் அலைகள் அடிக்கிறதுன்னு சொல்ல வரா, மிகவும் கோரமான சம்சார காலராத்திரி இந்த சமூகத்தை சமுத்திரத்தை கடந்து விஷாசலத்தின் அதிபதியான திருவேங்கடத்தான் இருக்கான் இல்லையா, நம்ம சீனிவாசன் கருணை கடல் இருக்கானே, கண்ணன் அடிரிமக்கு காட்டும் பெருப்பாய் நின்று இருக்கானே, அவன் திருவடியை பத்தனத்தை அந்த செல்வத்தை அடைந்து நித்தியனாகிறான் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய கருத்து. இந்த பாசுரத்தில் பவதி விஷாச்சலேச்ச பதபத்தன நித்திய தனின்னு போட்டிருக்கார். என்றுமே நித்தியமானது வெங்கட மலையுடைய அரசன், அவன் திருவடியாகிய பத்தனம் என்னும் நித்தியமான செல்வத்தை உடையவனாக பவதி ஆகிறான் அப்படின்னு தேசிகன ஸ்லோகத்தில் 51 ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். இதுக்குரிய கீழ் தசகம், இது 6 தசகம் ஆரம்பமான ஸ்லோகம், 51 ஸ்லோகம். முன் தசங்களே ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சாய்ச்ச சுவாமி தேசிகன் இந்த தசகத்திலே திருவேங்கடமுடையானின் அந்த தயையினிடத்திலே சுவாமி தேசிகன் சரணாகதி பண்றாருன்னு சாய்க்கிறார். சரணாகதி என்னது சுப்பிரசித்தமான விஷயம் நம் சச்சம்பிரதாயத்திலே. சுவாமி நம்மாழ்வா தன் திருவாய்மொழியிலே 5 இடங்களிலே சரணாகதி பண்ணி காட்டினர். அகலகில்லே நிறையமுண்டு பாசரத்திலே வந்து உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னர். அப்புறம் தெய்வநாயகன் விஷயமாக சாதிக்கும் போது ஆரணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன் எனது ஆவியும் உனதேன்னு சீவரவங்க பாசரத்திலையும் சாய்ச்சிருக்கார். இதே போன்ற இன்னும் 3 இடங்களிலே சரணமாகும் தனதார் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரானு பின்னாடி திருவாய்மொழி இறுதியிலையும் சுவாமி நம்மாழ்வார் சாய்ச்சிருக்கார். இப்படிப்பட்டதான அந்த திருவேங்கடமடையானுடைய திருவடிகளே சரணம் புகுந்தார். அதுக்கு தயனிடத்தை முதல்ல சரணம் புகுறே சுவாமி தேசிகனிங்க இல்லையா. இந்த தசகத்தை என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, முதல் ஸ்லோகத்திலே தயை சரணம் பெற்ற மார்க்கத்தை காட்டுறாருங்க. 9 ஸ்லோகத்தில் இந்த மார்க்கத்தை காட்டிய பரம ஆச்சாரிகளாக எதிபதிகள் இருக்கா இல்லையா, யமுனை துறைவன் இத்தாதி பாஷிகாராதிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளை ஸ்தோத்திரம் பண்ணி அதனிடத்துல அடுத்த 10 ஸ்லோகத்திலேயே தயனிடத்திலே சுவாமி தேசிகன் சரண் போகுகிறார் அப்படி என்பது இந்த தசகத்தை உபோத்காதமாக அமைஞ்சிருக்கு. நமக்கு மத்தியஸ்தமா வரக்கூடிய ஸ்லோகங்களிலே சுவாமி தேசிகன் என்ன பண்றாருனாக்கா, கங்கையம் நதி போல கடல்கள் எடில் என்று சொன்னபடி கங்கை இத்தியாதி நதிகள்லாம் இருக்கல்லே, அதுல வந்து மூழ்கி மூழ்கி நம்ம பாபத்தை நாம் எப்படி தலைப்போமோ அதே போல தயா பிரவாகங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார் நடுவில். அதற்குதான் முன்னாடி உபோத்காதமாக பாபிஷ்டகா சத்ரபஞ்சுஷ்ட புண்டரீகஷ்ட புண்ணியகிருத்தோ என்ற ரீதியிலே பாபிஷ்டன் சொல்லி அவனுக்கு கூட இந்த தயனோட என்ன கொடுக்கத்தாலே சீனிவாசனோட திவ்யமான பதம் கிடைக்கிறதுன்னு சொல்லி காட்டி ஆரம்பிச்சு சொன்னார். ஆச்சாரியனை ஆச்சரியச்சாக எந்த பிரபாவத்தாலே மோஷம் கிடைக்கும்னு காட்டி சரணாகதிக்கு விஷயம் என்ன ஆக்கிஞ்சன்யம்னு சொல்லி நமக்கு காட்டி போனார். ஒண்ணுமே தெரியாம இருப்பதுதான் ஆக்கிஞ்ச, ஒரு கைமுதலும் இல்லை என்பதுதான் ஆக்கிஞ்சன்யம் பிரிவா சொல்லித்தரா. இந்த ஆக்கிஞ்சன்யத்தை சில பேர் கார்பண்யம்னு சில பிரிவா சொல்றது உண்டு. அதாவது கார்பண்யமாவது ஆக்கிஞ்சன்யத்தின் நீட்டல் அப்படின்னா, அத்தியந்தமாக கிருபணனா இருப்பன், ஒண்ணுமே தெரியல அவனுக்கு, ரொம்ப பாபி, ரொம்ப ஒரு விஷயம் கூட தெரியல, ஒரு மார்க்கமும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த தயாதேவி வந்து ஆசிரியத்துட்டாக்க அவன் அதிசீக்கிரத்திலே இந்த சம்சாரமாகிய காலராத்திரியை, சம்சாரமாகிய இந்த பெரிய சாகரத்தை தாண்டி எம்பெடுமானுடைய பகவானுடைய திருவடி என்ற நித்தியமாக தனத்தை அடைந்து விடுவான்னு சொன்னார். அதிகிருபணகான்னு முதல் பதத்துல போட்டார். அவாக்கு அதிகிருபணோபி ஜந்துகு அதிகம்ய தயே பவதின்னு 51 ஸ்லோகம் ஆரம்பம். அந்த அதிகிருபணன் கூட இந்த ஆக்கிஞ்சன்யமாகிய விஷயத்தை காட்டி சரணாகதி அனுஷ்டிச்சு அதிலே அனன்ய கதித்துவமாக அவன் இருக்க வேண்டும். நீயே சரணென்று ஆயர் அஞ்சு அஞ்சாமன், நீ ஒருவன் தான் என்னை ரட்சிக்க முடியும் என்பதை காட்டி அப்பேற்பட்டதான பெருமாள் எப்படி இருக்கான்னாம், அதிசில தர்ம சேத்து பதவியும் ருச்சிரா அமச்சிராம்னு சாதிச்சார். ஜந்து அப்படின்னு சொல்லும் போது உபாயத்துல எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு தெரிஞ்சுக்கிறோம். இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லை என்ற ரீதியிலே இவனுக்குதான் மோட்சம், இவனுக்கு மோட்சம் இல்லைன்றது கிடையாது. யார் யாரெல்லாம் அந்த தர்மை, அந்த மோட்சத்துக்குண்டான உபாயத்தை அனுஷ்டானம் பண்றாளோ அவளுக்கு எல்லாருக்கும் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்பது தெரிவா வாக்கு. அப்போது இவனுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது, இவனுக்கு மட்டும்தான் உண்டு சொல்ல முடியாது இல்லையா. எல்லாருக்கும் அந்த ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவாதத்தில் அதிகாரம் இருக்கு. அதற்கு எம்பெருமான் வந்து சேரும் வழியாக சேதுவாகி ஒரு பாலமாக எம்பெருமானம் சம்சாரத்துக்கும் அடையும் மோட்சத்துக்கும் நடுவுலே நம்ம இதை தூக்கின் போறதுக்கு ஒரு பாலமாக எம்பெருமான் இருக்கான். இந்த பயங்கரமான சம்சாரம் என்னும் பயங்கர சமுத்திரத்தை தாண்டுவதற்கு இந்த தயாதேவி ஆனவளும் எம்பெருமானும் பாலமாயிருந்தான் கொண்டு போறான். தயாதேவி மட்டும் கிடையாதாங்க, எங்க தயாதேவி இருக்காலும் அங்க சீனிவாசன் இருப்பார். எங்க சீனிவாசன் இருப்போம், அதுவே தயா குணம் அவனுக்கு. அவ ரொம்ப இந்த தயாதேவி தயை மோட்சத்திற்கு மிகவும் நெருங்கிய தோழியாக உள்ளபடியாலே இந்த தசகம் பூராவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எம்பெருமானை அடையும் வழியும் எந்த வழியிலே நாம் போய் அடைந்தால் எம்பெருமான் நம்ம திருவடி நமக்கு சாஸ்வதமான திருவடி கிட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்க போற. இந்த தசகத்துல பாகவதத்துல வந்து சுத்தி கீதேன்னு ஒரு கட்டம் வருது, அந்த சன்னத் அதை மாதிரிதான் இது இருக்குது. இந்த விருத்தம், இதுல சொல்லப்பட்ட விருத்தம் ரொம்ப உருக்கத்தை உடையதாகவும் இருக்கும், அது மெட்டு மாறுறது. சுருக்கமா சொல்லணும்னா சரணாகதி செய்பவனுடைய பேதமை, ஒன்னும் தெரியாத தன்மை, அதை காட்டுறதுக்கு இது ஒரு அனுரூபமா இருக்கு அப்படின்னு பெரிவா வந்து அற்புதமா சொல்றா. தர்மசேதுவான பகவானை அடைவதற்கு ஒரு அழகிய பாலம் மார்க்கமாக இந்த தயாதேவி இருந்து இந்த ஜீவாத்மா படும் கட்டங்கள் எல்லாம், சம்சாரத்திலே படும் கட்டங்களை தாண்டி அவனுடைய சாஸ்வதமான திருவடி பட்டணத்தை, அந்த நீங்காத செல்வத்தை அடைவதற்கு இவள் ஒரு முக்கியமான உபாயமாக இருக்கிறார். அதுதான் நம்ம வந்து சொல்லும் போது இன்னமுத திருமகள் என்று வர முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் அந்த அதிகாரசங்கத்தில் அந்த குருபரம்பரசாரத்திலே காட்டி போந்தார். அதனால இந்த தயாதேவும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் வகித்து இந்த ஜந்துவாகிய விஷயத்தை எம்பெருமான் திருவிழிலே ஒரு புஷ்பமாக சமர்ப்பிப்பதற்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கான்னு சுவாமி தேசிகன் இந்த 51 ஸ்லோகத்தை காட்டி போந்தார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.